இந்தியன் தாத்தா டிவியில அறிக்கூட்டத்தை பார்த்தல நீங்க குடுத்ததாலே வாங்கணும். நீங்க கேக்குறதுனால தான் நான் நீங்க குடுத்ததாலே வாங்கணும். இந்த பாரு நீங்க கேக்குறதுனால தான் நான் குடுத்ததாலே வாங்கணும். ஏய் நான் எது கொடுத்தாலும் நீ வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிறியா?